காலங்கள் மண்ணுக்குள் வாழ்ந்தாலே கரித்துண்டு வாழ்க்கை ஒரு நாள் வைரமாக மாறும். வரலாற்றில் என்னாலும் வலியின்றி வாழ்வில்லை, வலிதானே வெற்றியில் ஏற ஏணி ஒன்று போடும். தீமைய தீயிட தீமையை நாடிடு குற்றம் தோட்டத்தை காத்திட வேலையில் முக்களை வைத்தால் தவறில்லை. கண்ணில் கார்காலம் ஓ இன்றே மாறாதோ, நெஞ்சில் பூக்காலம் ஓ நாளை மாறாதோ. நடந்து நடந்து கால் தேயலாம், விழித்து விழித்து கண் மூடலாம், இருந்த போதும் போரிடு மோதலாம். இரட்டை விரட்ட ஒரு சூரியன் அடுத்த திருப்பத்திலும் தோன்றலாம், நினைத்த கனவு கை கூடலாம் கூடலாம். ஜெகடனோ ஜெகடனோ வாழ்க்கையோதளம். சூரியன் அடுத்த திருப்பத்திலும் தோன்றலாம், நினைத்த கனவு கை கூடலாம்.